ஆஞ்சநேய ஸ்தோத்திரம். ரம் ரம் ரம் ரத்தவர்ணம் தினகரவதனம் தீஷ்ணதம்ஷ்ட்ராகராளம் ரம் ரம் ரம் ரம்யதேஜம் கிரிச்சலனகரம் கீர்த்தி பஞ்சாதி வக்த்ரம் ரம் ரம் ரம் ராஜயோகம் சகல சுபநிதிம் சப்தபேதாள பேஜ்யம் ரம் ரம் ரம் ராட்சசாந்தம் சகல திசயசம் ராமதூதம் நமாமி. கம் கம் கம் கட்கஹஸ்தம் விஷஜ்வரஹரணம் வேத வேதாங்க தீபம் கம் கம் கம் கட்கரூபம் திரிபுவன நிலைய தேவதா சுப்பிரகாசம். கம் கம் கம் கல்பவ்ருக்ஷம் மணிமயமகுடம் மாயமாயாஸ்வரூபம் கம் கம் கம் காலச்சக்கரம் சகல திசையசம் ராமதூதம் நமாமி. இம் இம் இம் இந்திரவந்தியம் ஜலநிதி கலனம் சௌமிய சாம்ராஜ்யலாபம் இம் இம் இம் சித்தியோகம் நதஜசதயம் ஆர்ய பூஜார்ச்சிதாங்கம் இம் இம் இம் சிம்ஹநாதம் அம்ருதகரதலம் ஆதிரந்திய பிரகாசம் இம் இம் இம் சித்ஸ்வரூபம் சகல திசையசம் ராமதூதம் நமாமி. சம் சம் சம் சாட்சிபூதம் விகசிதவதனம் பிங்களாட்சம் சுரக்ஷம் சம் சம் சம் சத்யகீதம் சகல முனிநுதம் சாஸ்திர சம்பத்கரீயம் சம் சம் சம் சாமவேதம் நிபுணசுலலிதம் நிகில தத்வஸ்வரூபம் சம் சம் சம் சாவதானம் சகல திசையசம் ராமதூதம் நமாமி. ஹம் ஹம் ஹம் ஹம்சரூபம் ஸ்புடவிகடமுகம் சூக்ஷ்ம சூக்ஷ்மாவதாரம் ஹம் ஹம் ஹம் அந்தராத்மம் ரவிசசிநயனம் ரம்ய கம்பீர பீமம் ஹம் ஹம் ஹம் அட்டஹாசம் சுரவர நிலையம் ஊர்த்வரோமகராளம் ஹம் ஹம் ஹம் ஹம்சஹம்சம் சகல திசையசம் ராமதூதம் நமாமி. மாருதி ஸ்தோத்திரம். ஓம் நமோ பகவதே விசித்திர வீர ஹனுமதே பிரளய காலானல பிரஜ்வலனாய பிரதாப வஜ்ரதேகாய அஞ்சனீ கர்ப்ப சம்பூதாய பிரகட விக்ரம வீரதைத்ய தானவ யக்ஷரக்ஷோகண கிரஹ பந்தனாய பூதக்ரஹ பந்தனாய பிரேதக்ரஹ பந்தனாய பிசாச்சக்ரஹ பந்தனாய சாக்கினி டாக்கினி கிரஹ பந்தனாய காக்கினி காமினி கிரஹ பந்தனாய பிரம்ம கிரஹ பந்தனாய பிரம்ம ராட்சச கிரஹ பந்தனாய சோர கிரஹ பந்தனாய மாரி கிரஹ பந்தனாய ஏஹி ஏஹி அகச்ச அகச்ச ஆவேசய ஆவேசய மம ஹ்ருதயே பிரவேசய பிரவேசய ஸ்புரஸ்புர பிரஸ்புர பிரஸ்புர சத்யம் கதய வியாக்ரமுக பந்தன சர்வமுக பந்தன ராஜமுக பந்தன நாரீமுக பந்தன சபாமுக பந்தன சத்ருமுக பந்தன சர்வமுக பந்தன லங்கா பிராசாத பஞ்சன அமுகம் மே வசமானயா க்ளீம் க்ளீம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ராஜானாம் வசமானயா ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்திரீணாம் ஆகர்ஷய ஆகர்ஷய சத்ருன்மர்தயா மர்தயா மாரயா மாரயா சூர்ணயா சூர்ணயா கே கே ஸ்ரீராமச்சந்திராஜ்ஞாய மம காரியசித்திம் குரு குரு. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஹ்ரேம் ஹ்ரௌம் ஹ்ரஹ ஃபட் ஸ்வஹா விசித்திர வீர ஹனுமான் மம சர்வ சத்ரூன் பஸ்மம் குரு குரு. ஹன ஹன ஹூம் ஃபட் ஸ்வஹா. ஸ்ரீ பஞ்சமுகி ஹனுமந்த மாலா. ஓம் நமோ பகவதே பஞ்சவக்த்ராய ப்ளவங்காதிபதயே ஸ்மரண மாத்ரேண அவாஹித பூத பிரேத பிசாச ப்ரஹ்ம ராட்சச தானவ சித்த வித்யாதராப்சரோ யக்ஷ ராட்சச மகாபய நிவாரணாய தத்வஜ்ஞான நிஷ்டா கரிஷ்டாய காமரூபதராய ஞானப்ரதாயினி அஞ்சனி கர்ப்ப சம்பூதாய மகாத்மனே வாயுபுத்ராய ಸರ್ವಕಾಮಪ್ರದಾಯ ನಾನಾ ಬಂಧ ವಿಮೋಚಕಾಯ ಕಾರಾಗೃಹ ವಿಮೋಚನ ದೀಕ್ಷಾಧುರಂಧರಾಯ ಮಹಾಬಲಶಾಲಿನಿ ಸಕಲ ಭೂತಿದಾಯಕಾಯ ಮಮ ಸರ್ವಾಭೀಷ್ಟ ಸಿದ್ಧ್ಯರ್ಥಂ ಸರ್ವಜನ ವಶೀಕರಣಾರ್ಥಂ ಮಮ ವ್ಯಾಧಿ ನಿವಾರಣಾಯಂ ಅಂ ಆಕರ್ಷಣ ಪ್ರದಾಯಂ ಕ್ಷಾಂ ಸಾಧ್ಯ ಬಂಧನಾಯ ನಂ ವಾಕ್ಪ್ರದಾಯ ಸಂ ಸರ್ವವಿದ್ಯಾ ವಿಶೇಷಶಾಲಿನಿ ಕ್ಲೀಂ ಸಕಲ ಜಗದ್ವಶೀಕರಣಾಯ ಸಕಲ ನಿಷ್ಠಾಗರಿಷ್ಠಾಯ ಸಹೌ ಹುಂ ಹುಂ ಪ್ರತಿಪಕ್ಷ ಮನಕ್ಷೋಭನಕರಾಯ ಅನ್ಯೋನ್ಯ ವಿದ್ವೇಷಣ ಪ್ರೌಢ ಪ್ರತಾಪನಾಯ ಶ್ರೀಂ ಸರ್ವಸಂಪ್ರತ್ಪ್ರದಾಯ ಗ್ಲೌಂ ಸಕಲ ಭೂತಮಂಡಲಾಧಿಪತಯೇ ಭೂತ ಪ್ರತಾಪ ಪ್ರಚಂಡ ವಿತರಣಾಗ್ರಗಣ್ಯಾಯ ಹಿರೀಂ ಚಿರಂಜೀವಿನಿ ವಾನರ ಸಾರ್ವಭೌಮಾಯ ಬ್ರಹ್ಮ ಕ್ಷತ್ರಿಯ ನಾನಾಜಾತಿ ಗೃಹಾದೀನ್ ಶೀಘ್ರಂ ವಶ್ಯಂ ಕುರುಕುರು ಶೀಘ್ರಂ ಆಕರ್ಷಣಂ ಕುರುಕುರು ಹುಂ ಔಷಟ್ ನಿತ್ಯಂ ಪಠನಾಪರುಳಕು ಸರ್ವಸೌಖ್ಯ ವಿಜಯಾದುಲು ಲಭಿಂಚುನು. ಹನುಮತ್ ಕವಚಂ. ಹರಿ ಓಂ. ಏಕದಾ ಸುಖಮಾಸೀನಂ ಶಂಕರಂ ಲೋಕಶಂಕರಂ ಪ್ರಪಚ್ಯ ಪಾರ್ವತಿ ಭಕ್ತ್ಯ ಕರ್ಪೂರಧವಳಂ ಶುಭಂ. ಶ್ರೀ ಪಾರ್ವತ್ಯುವಾಚ. ಭಗವನ್ ದೇವದೇವೇಶ ಶಂಭೋ ಶಂಕರ ಶಾಶ್ವತ ಮಹಾದೇವ ಜಗನ್ನಾಥ ಶಿವ ವಿಶ್ವಾರ್ತಿಹಾರಕ ಸಂಗ್ರಾಮೇ ಸಂಕಟೇ ಘೋರೇ ಭೂತ ಪ್ರೇತಾದಿಕೇ ಭಯೇ ದುಃಖದಾವಾಗ್ನಿ ಸಂತಪ್ತೇ ಬಂಧನೇ ವ್ಯಾಧಿ ಸಂಕುಲೇ ದಾರಿದ್ರ್ಯೇ ಮಹತಿ ಪ್ರಾಪ್ತಿ ಕುಷ್ಠರೋಗೇ ಜ್ವರೇ ಭ್ರಮೇ ಚಾತುರ್ಧಿಕೇ ಸನ್ನಿಪಾತೇ ವಾತಪಿತ್ತೇ ಕಫೇ ತದಾ ಶೋಕಾಕುಲೇಷು ಮರ್ತ್ಯೇಷು ಕೇನ ರಕ್ಷಾ ಭವೇದ್ ಧ್ರುವಂ. ಶ್ರೀ ರುದ್ರೋವಾಚ. ಶೃಣುದೇವಿ ಪ್ರವಕ್ಷ್ಯಾಮಿ ಲೋಕಾನಾಂ ಹಿತಕಾಮ್ಯಾಯ ವಿಭೀಷಣಾಯ ರಾಮೇಣ ಪ್ರೇಮ್ನಾ ದತ್ತಂಚ ಯತ್ಪುರ ಕವಚಂ ಕಪಿನಾಥಸ್ಯ ವಾಯುಪುತ್ರಸ್ಯ ಧೀಮತಃ ತದ್ಗುಹ್ಯಂ ಸಂಪ್ರವಕ್ಷ್ಯಾಮಿ ವಿಶೇಷಾಕ್ಷಣು ಸುಂದರಿ ಉದ್ಯದಾದಿತ್ಯ ಸಂಕಾಶ ಮುದಾರ ಭುಜ ವಿಕ್ರಮಂ ಕಂದರ್ಪ ಕೋಟಿ ಲಾವಣ್ಯಂ ಸರ್ವವಿದ್ಯಾ ವಿಶಾರದಂ ಶ್ರೀರಾಮ ಹೃದಯಾನಂದಂ ಭಕ್ತಕಲ್ಪ ಮಹೀರುಹಂ ಅಭಯಂ ವರದಂ ದೋರ್ಭ್ರ್ಯಾಂ ಕಲಯೇ ಮಾರುತಾತ್ಮಜಂ ಶ್ರೀರಾಮ ರಾಮ ರಾಮೇತಿ ರಮೇ ರಾಮೇ ಮನೋರಮೇ ಸಹಸ್ರನಾಮ ತತ್ತುಲ್ಯಂ ರಾಮನಾಮ ವರಾನನೆ ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋಸ್ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವಹಿನಿಂ ಜನಕಾತ್ಮಜಾಯ ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ ಮನೋಜಮಂ ಮಾರುತ ತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರ ಯೋಧ ಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾನ್ ನಮಾಮಿ. ಅಸ್ಯ ಶ್ರೀ ಹನುಮತ್ ಕವಚ ಸೋತ್ರ ಮಹಾಮಂತ್ರಸ್ಯ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ಋಷಿಃ ವೀರ ಹನುಮಾನ್ ದೇವತಾ ಅನುಷ್ಟುಪ್ ಛಂದಃ ಶ್ರೀರಾಮದೂತ ಪ್ರೀತ್ಯರ್ಧೇ ಜಪೇ ವಿನಿಯೋಗಃ. ಧ್ಯಾನಂ. ಹನುಮಾನಂಜನಾಸೂನೂರ್ ವಾಯುಪುತ್ರೋ ಮಹಾಬಲಃ ರಾಮೇಷ್ಟಃ ಫಲ್ಗುಣಸಖಃ ಪಿಂಗಾಕ್ಷೋ ಮಿತವಿಕ್ರಮಃ ಉದಧಿಕ್ರಮಣಶ್ಚೈವ ಸೀತಾಶೋಕ ವಿನಾಶನಃ ಲಕ್ಷ್ಮಣ ಪ್ರಾಣದಾತಾ ಚ ದಶಗ್ರೀವಸ್ಯ ದರ್ಪಃ ದ್ವಾದಶೈತಾನಿ ನಾಮಾನಿ ಕಪೀಂದ್ರಸ್ಯ ಮಹಾತ್ಮನಃ ಸ್ವಾಪಕಾಲೇ ಪಠೇನ್ಯುಚ್ಯಂ ಯಾತ್ರಾಕಾಲೇ ವಿಶೇಷತಃ ತಸ್ಯ ಮೃತ್ಯು ಭಯಂ ನಾಸ್ತಿ ಸರ್ವತ್ರ ವಿಜಯೀ ಭವೇತ್ ಸ್ಫಟಿಕಾಭಂ ಸ್ವರ್ಣಕಾಂತಿಂ ದ್ವಿಭುಜಂಚ ಕೃತಾಂಜಲಿಂ ಕುಂಡಲದ್ವಯ ಸಂಶೋಭಿ ಮುಕಾಂಭೋಜಂ ಹರಿಂ ಭಜೇತ್ ಆಂಜನೇಯ ಮತಿಪಾಟಲಾನನಂ ಕಾಂಚನಾದ್ರಿ ಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತ ತರುಮೂಲವಾಸಿನಿಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನ ನಂದನಂ. यत्र यत्र रघुनाथ कीर्तनम तत्र तत्र कृतमस्तकांजलिम भाष्पवारी परिपूर्ण लोचनम मारुतिम नमत राक्षसांतकम।